சொல்வது நான் இருக்கு நினைக்கிறேன். அதுக்குள்ள நீயாவது உன் காதல சொல்வியா? நானா? சாரி சார், அது இந்த 30 நாள் இல்லை, 30 வருஷம் ஆனாலும் அது நடக்காது. எனக்கு என் காதல் மேல நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா நடக்கும். உனக்கு என் மேல காதல் வரவே வராதுங்க, நம்பிக்கை இருக்கா? நிச்சயமா. போய் சொல்றேன். நிச்சயம் பாப்பா. இன்னும் 30 நாள். 30 நாள். எழுது எழுது என் அன்பே, ஒரு கடிதம் எழுது என் அன்பே. எழுது எழுது என் அன்பே, ஒரு கடிதம் எழுது என் அன்பே. உன்னை நான் நேசிக்கிறேன், அதனால் தானே சுவாசிக்கிறேன். உன்னை நான் நேசிக்கிறேன், அதனால் தானே சுவாசிக்கிறேன். எழுது எழுது நந்தே, ஒரு கடிதம் எழுது இது.